ജയപാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ്വേങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ലക്ഷ്മീനാഥസമാരംഭാം നാതയാമുനമദ്യമാം അസ്മദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരംപരാം യോനിത്യമച്യുതപദാംബുജ യുഗ്മരുഗ്മവ്യാമോഹതസ്തൈതരാണി ത്രിണായമേണേ അസ്മദ്ഗുരോദ് ഭഗവതോ ശിരേഹൈകസിന്ധോ രാമാനുജസ്യ ചരണൌ ശരണം പ്രപദ്യേ ഇന്നമുദം വൂട്ടിഹേങ്കേ വൈങ്കിളിയേ തെന്നരംഗം പാടവല്ല സീർപ്പെരുമാൾ பொன்னம் சிலை சேர் நுதிலியர்வேல் சேரலர்கோன் எங்கள் குலசேகரன் என்றே கூறு. சிவபதியான திருவேங்கடமுடியான் பற்றி குலசேகராழ்வார் ஆச்சரியமாக மங்களாசாசனம் பண்ணிட்டு வரேர். முதல் பாசுரத்திலே பகமாய் இருப்பேன் அப்படிங்கிறார். இல்லையே பகமாக இருந்தா பறந்துடக்கூடுமேன்னா மீனாயிருப்பேன் அப்படின்னு மீனாயாவேனே அப்படின்ற இதை வந்து சொல்றார். அதுக்கு அடுத்த பாசத்துல பெருமாள் கேட்கிறார், மீனாக இருந்தா என்னப்பா, குளம் வற்றி போச்சுன்னா என்னாகும் கோடை காலத்துல? அப்ப மீன் இருக்க முடியாதே, செத்து போயிடும். அது மட்டுமில்ல, ஆழ்வார் அந்த காலத்திலேயே யோசிச்சுட்டார். இந்த ஸ்ரீவாரி புஷ்கரணியில இப்போ இந்த காலத்துல என்ன பண்றாருன்னா குளோரின் வேற கலந்துடுறான், ஜலம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு. அதனால என்ன, மீன்லாம் அதுல வாழ முடியாது. அதான் அன்னைக்கே அவர் தெரிஞ்சு வச்சுட்டார். சரி, அப்ப மீனா இருந்தா இப்ப ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் பிற்காலத்துல வரும், அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, பின்னிட்ட சடையானும் பிரமனும் மீந்திரனும் துண்ணிட்டு புகழறிய வைகுந்த நீல்வாசல் மின்வட்ட சுடராழி வெங்கடக்கோன் தான் உமிழும் பொன்வட்டில் பிடித்துடனே புகப்பெறுவேனாவேனே அப்படின்னு. பின்னிட்ட சுடைய சடையானும் அப்படிங்கும் பொழுது அங்க வந்து சிவன், ஜடாதரனாக இருக்கும் ஈஸ்வரன் சிவன். அதுக்கப்புறம் பிரமனும் இந்திரனும் அப்படிங்கும் பொழுது பிரம்மா இந்திரன். இவாள்லாம் என்ன பண்றா அப்படின்னா, துண்ணிட்டு புகழறிய வைகுந்த நீழ்வாசல் அப்படின்னு, துண்ணிட்டு அப்படின்னு போட்டி போட்டுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர், நான் போனோம் நான் உள்ள போனோம் அப்படின்னு புகழறிய அப்பேற்பட்ட தள்ளிந்து போய் அந்த வைகுந்த நீழ்வாசல் அப்படின்னு, அந்த வைகுந்த வாசல்ல பெருமானை சேவிக்க போனோம்னா பெரிய கியூ இருக்கும் இல்லையா. இன்னைக்கும் திருமலையில அந்த கியூ பேர் என்னன்னா வைகுண்ட கியூ காம்ப்ளெக்ஸ்னு பேரு. சுவாமி குலசேகராழ்வார் அன்னைக்கே இந்த பேரை இட்டுட்டார். இந்த பாசுரத்தை அனுபவித்துதான் பெரியோர்கள் எல்லாம் திருமலா திருப்பதி அந்த தேவஸ்தானத்துக்கு சொல்லி இதுக்கு பேர் வைகுண்ட கியூ காம்ப்ளெக்ஸ்னு வைக்கணும் அப்படின்னு வச்சிருக்கா. எல்லா திவ்ய தேசங்களிலுமே பெருமாளுக்கு கியூ உண்டு, ஆனா திருமலையிலே இருக்கிற கியூக்கு தான் வைகுண்ட கியூ காம்ப்ளெக்ஸ் அப்படின்னே அதுக்கு பேர். ஏன்னா குலசேகராழ்வார் அப்படி மங்களாசாசனம் பண்ணபடினாலே. அதனால அந்த கியூல இவாள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுட்டு தள்ளிக்கிறா. அதனால சேவை கிடைக்கல. எப்ப சேவை கிடைக்கும்னு அவளுக்கு தெரியாது. ஆனா ஆழ்வார் சொல்ற, அப்படி இருக்கவானா, ஒரு அந்தரங்க கைங்கரியம் பண்ணக்கூடியவனாக நான் இருக்கணும். எப்படின்னா, மின்விட்ட சுடராழி வேங்கடக்கோன் அப்பேற்பட்ட திருவேங்கடமுடியான் சக்கராயுத பாணியாக இருக்கான் இல்லையா. சுடராழி அப்படிங்கும் பொழுது ஒளியோட இருக்கிற சக்கராயுதம், அது வந்து மின்வட்டு அப்படின்னா மின்னல் போல இருக்குமா, மின்னலையே ஒரு வட்டமா காகிட்டா அப்பேற்பட்ட தேஜஸ் ஒளியோட இருக்கிற அந்த சக்கரம், அதை உடையவன் அவர். தான் உமிழ்ந்த அப்படிங்கும்பொழுது அர்க்யபாத்திய ஆச்சமனங்கள்லாம் பண்ணும்பொழுது வட்டில், அந்த வட்டில பரிச்சாரக்கா கொண்டு வருவா. அங்கிருந்து அர்ச்சகா என்ன பண்ணுவார்னா, பெருமாளுக்கு அர்க்யபாத்திய ஆச்சமனம் சமர்ப்பிச்சு அந்த வட்டில சேர்ப்பான். அந்த வட்டில எடுத்துட்டு போறவனாக நான் இருக்கலாமே அப்படின்னு. ஏன்னா எப்பேற்பட்ட வந்து ஆச்சரியமான பிரம்மருத்ராதிகள்னு சொன்னா அங்க தேவர்களும் சொன்ன மாதிரிதான். அப்புறம் அரசாங்க உத்தியோகர்கள் அதிகாரிகள் எல்லாரும் வந்து அங்க நின்றுட்டு இருக்கா. முதல்ல வந்து என்ன பண்ணுவான்னா, வைகுண்ட எல்லாம் பார்த்து அந்த கியூ காம்ப்ளெக்ஸ்ல நின்று இருக்கா. அதுவுமே வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பார்த்தா எல்லாம் பெரிய பெரியவாள்லாம் வந்துருவா திருவேங்கடமுடியார சேவிக்க. அவள்லாம் அப்படி நின்றுட்டு இருக்கும்பொழுதே இங்க வந்து கைங்கரிய பெறா என்ன பண்ணுவாள்னா, அவ பாட்டுக்கு இப்படி அப்படியும் போயிட்டு இருப்பா. அவ பாக்குறதுக்கு ரொம்ப சாதாரணமா, அதுவும் பெருமாள் கைங்கரியம் பண்றதுனால கோவில்ல அந்த தளிகள்லாம் பண்ணா அவளுக்கு அவள் துணி கூட ரொம்ப கந்தலாக இருக்கும், அழுக்கா இருக்கும். அவ அதை பாதி கட்டிண்டு இங்கேயும் அங்கேயும் யாருடைய அனுமதியும் அவளுக்கு தேவையில்லை. அவ வந்தா மத்தவாள் எல்லாம் நகர் நகர் நகர் அப்படின்வா. ஜெரகண்டி ஜெரகண்டி அவ வரணும், கைங்கரிய பரா வரணும் அப்படின்னு அவளுக்கு நகை எல்லாரையும் நகர்த்தி அவன் பாட்டுக்கு அந்த வட்டியில் எடுத்துட்டு உள்ள போவா. உள்ள தர போட்டிருந்தா கூட தர திறந்து அவ உள்ள போய் அந்தரங்க கைங்கரியத்தை பண்ணுவா. அப்பேற்பட்ட பாக்கியம் எனக்கு வேண்டும். அதனால பொன்வட்டில் பிடித்துடனே அந்த பொன்வட்டிலை பிடித்து அந்த பெருமாள் உமிழ்ந்த வட்டில் தீர்த்த எடுத்துன்னு திருப்பி உடனே உள்ள போய் மற்ற கைங்கரியங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு புகப்பெறுவேன் ஆவேனே அப்படின்னு அப்படி உடனே உள்ள போய் அந்தரங்க அனைத்து அந்தரங்க கைங்கரியங்கள் பண்ணக்கூடிய ஒரு பரிச்சாரகராக இருக்கணும். அதுதான் பெரிய பாக்கியம் அப்படிங்கிறது. அந்த மாதிரி பிரம்ம சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்திலையும் பிரம்மருத்ராதிகளை நெருக்க புகப்பெறுவே நிற்க அப்படின்னு பிரம்மருத்ராதிகளை நெருக்கிண்டு புகப்பெறாக நிற்க புக முடியாம நின்றுட்டு இருக்கலாம், கஷ்டப்படுறா ஒருத்தர் ஒருத்தர்தெல்லாம் அப்படி இருக்கா அப்படின்னு காட்டுறார். எப்பேற்பட்ட கைங்கரியம்னா பகவான் அந்த வாய்க்கு புளிக்கும் பொழுது அந்த வட்டில பிடிச்சுன்னு நிற்க வேண்டிய கைங்கரியம் அதை விட பெரிய கைங்கரியம் என்ன? அதனாலதான் ஸ்ரீ அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த சம்பத்து வசத்தியான சம்பத்துனா கைங்கரிய ஸ்ரீ அப்படின்றது தான் எல்லாரும் பெரியோர்கள் சொல்றா. வால்மீகி மகர்ஷியும் ராமாயணத்துல லக்ஷ்மணர் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் விட்டு வரார். தசரதர் அங்க வந்து வரன் எப்படின்னா ராமர் 14 வருஷத்துக்கு வனவாசம் போகணும்னா மரவுரியோட, லக்ஷ்மணரும் சீத்தையும் போகணும் அப்படின்னு கைகேயி அங்க கேட்டுக்கவே இல்லை. ஆனா சீதாதேவி நான் வந்து ராமர் இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன்னு, லக்ஷ்மணரும் அதே மாதிரி நான் கைங்கரியம் பண்ண வருவேன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு அவரும் மரவுரி தரிச்சுக்கிறார். எல்லாத்தையும் முட்டும் பொழுது அப்ப வந்து வால்மீகி என்ன சொல்றாரு, லக்ஷ்மணஹா லக்ஷ்மி சம்பன்னஹா அப்படிங்கிறார். ஏன்னா எல்லாத்தையும் விட்டு அவர்கிட்ட அவர் ராஜபதி அந்த நகைகள்லாம் போட்டுட்டு போயிருந்தா கூட ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா அவர் மரவுரியோட போகணுன்றது அங்க வந்து வரனே கிடையாது. ஆனா அவர் அப்படி போறார், எல்லாத்தையும் விட்டுட்டார். எல்லாத்தையும் விட்டும்பொழுது அவர் லக்ஷ்மி சம்பன்னஹானா நல்ல ஸ்ரீயோட இருக்கார் அப்படின்னு சொல்லுவானே அப்படின்னா அதெல்லாம் விட்டார். அதெல்லாம் என்ன, அந்த நகைகள் பூஷணங்கள் அந்த ராஜ்யம் இதெல்லாம் வந்து நிரந்தரம் கிடையாது. ஆனா பகவானோட கைங்கரியத்துக்காகவே வரையர் இல்லையா, அதனால அந்த கைங்கரிய ஸ்ரீய அவர் பிடிச்சுக்கிறார் அப்படின்றதுனாலையும். அதே போல விபீஷணசிய தர்மாத்மா அப்படின்னு எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு வருவார். ஆனா விபீஷணசிய ஸ்ரீமான் அப்படின்னு சொல்றார். விபீஷணன் எப்ப ராவணன் எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் வந்து அந்த பெருமாளை சேவிக்கிறதுக்கு போறானோ அந்தரிக்ஷ கத ஸ்ரீமான் அப்படின்னு அந்த அந்தரிக்ஷத்துல எப்ப இவாளெல்லாம் விட்டுட்டுச்சா இனிமேல் நான் இங்க இருக்க மாட்டேன் பெருமாளிண்ட போறேன் அப்படின்னு அந்தரிக்ஷத்துல இருந்து கிளம்பிட்டாராம். கிளம்பின உடனே அந்தரிக்ஷ கத ஸ்ரீமான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ராஜ்யத்தை விட்டான், தன் மனைவி மக்கள் எல்லாத்தையும் விட்டான், தன்னுடைய எல்லாத்தையும் விட்டு போறானே, அப்ப அப்பேற்பட்டவனை போய் ஸ்ரீமான் சொல்லுவானேன்னா பகவானுடைய கைங்கரியத்துக்கு எப்ப அவன் கிளம்பினானோ அன்னைக்கே அவன் ஸ்ரீமானாக ஆயிடுறான் அப்படின்னு கைங்கரிய ஸ்ரீய பெறப்போகிறான் அப்படின்றத பெருமையா சொல்றாரு. அதனால இந்த கைங்கரிய ஸ்ரீய முக்கியமாக இருக்கிறதுனால நம்ம வந்து தனத்தினால எப்பேற்பட்ட பெருமாள் அன்னன்னைக்கு போய் சேவிச்சாலும் அதோ எத்தனை ஜென்மத்தினுடைய புண்ணியமோ எத்தனை ஜென்மத்தினுடைய பக்தியோ அவளுக்கு அப்பேற்பட்ட அந்தரங்க கைங்கரியம் கிடைக்கிறதே பரிச்சாரக்கா, அப்பேற்பட்ட அந்த பரிச்சாரக்காராக இருக்கணும் அப்படின்றது இங்க ஆழ்வார் குலசேகர ஆழ்வாருடைய வந்து வேண்டுதல். பெரிய பரக்கால சுவாமி வியாக்கியானத்தில் மூன்றாம் பாட்டில் பின்னிட்ட சடையானும் அப்படின்னு கீழ்பாசுரத்தில் மத்ய ஜென்மத்தை அபேட்சித்தார், அங்க வந்து மத்ய ஜென்மத்தை அபேட்சித்தார். இவ்வாழ்வார் ஸ்ரீராமாயணத்திலே நித்திய ரசிகராகையாலே ஜலான்மத்ய விவோத்ருதௌ அப்படின்னு, ராமாயணம்னா பிராணம், குலசேகர ஆழ்வாருக்கு ராமர் தான் எல்லாமே, ராமன் தான். அப்பேற்பட்டவர் ஜலான்மத்யோ விவோத்ருதௌ அப்படின்றது ஞாபகத்தது இல்லையா, லக்ஷ்மணன் சொன்னது. ஏன்னா நான் உண்மையை விட்டு பிரிய மாட்டேன், ஏன்னா ஒரு மீன் போல மீனை எப்படி ஒரு குளத்திலேருந்து எடுத்து வெள்ளை போட்டால் அது செத்து போயிடுமோ அந்த மாதிரி ராமரை விட்டு பிரியவே மாட்டேன் அப்படின்னு. அப்போ என்று லக்ஷ்மணன் சூக்தியை நினைக்கும்படியானார், அப்படி லக்ஷ்மணர் சூக்தியை நினைத்த உடனேயே அவர் மனசு மாறிட்டாம். நினைத்தவாறே அவ்விளையாழ்வார் போலே ஒழிவில் காலமெல்லாம் முடனாய் மண்ணி வழிவிழா அடிமை செய்கையாகிற சம்பத்தை அபினவேசம் ஆதரிக்க பெற்றார். அதனால எப்ப அந்த மீன் அப்படின்னு சொல்லி அந்த லக்ஷ்மணர் சொன்ன வார்த்தையினாலே அப்படி கேட்டாரோ உடனே லக்ஷ்மணர் நினைச்சு இன்னும் ஆசை அதிகமாய் லக்ஷ்மணர் போலவே ஒழிவில் காலமெல்லாம் எப்போதும் கைங்கரியம் பண்ணணும், அந்தரங்க கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதனாலே ஒரு அந்தர்கத விருத்தியை அபேட்சிக்கிறார் இப்பாசுரத்தில் அப்படின்னு இங்க ஆச்சரியமாக இந்த பாசுரத்துக்கு சாதிக்கிறார் பெரிய பரகால சுவாமி. இங்கே வைகுந்த நீள்வாசல் என்கிறது அப்படின்னு, திருமலையில் கர்ப்பகிரகத்துக்கு போற வழியே என்று கொள்ள வேண்டும் அப்படின்னு, கர்ப்பகிரகத்துக்கு நம்ம போற வேண்டிய அந்த பெரிய கியூ இருக்கு இல்லையா, அதுதான் வைகுந்த நீல்வாசல் அப்படின்னு ஆழ்வார் இங்க சொல்றாரு அப்படின்னு அன்னைக்கே அவர் அந்த பெயரை சூட்டிட்டார். ஏன்னா இதுவே பிரத்யக்ஷ வைகுண்டம், பிரத்யக்ஷமான வைகுண்டத்தை இப்ப நம்ம கண்ணால பாத்திர முடியுமா? இல்ல மனசால நினைச்சு வைகுண்டம் எப்படி இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது. ஆனா பிரத்யக்ஷமா வைகுண்டத்தை இங்க திருமலையிலேயே நம்ம சேவிச்சுட்டு இருக்கிறதுனால, அதனால இந்த வாசலுக்கு அன்னிக்கே குலசேகர் ஆழ்வார் வைகுண்ட கியூ காம்ப்ளெக்ஸ் அப்படின்றத அந்த திருநாமத்தை அவர் அன்னிக்கே இட்டுட்டேரான். இவ்வாசிலே சிவனும் பிரமனும் இந்திரனும் உள்ளே புகர் இடம் பெறாதே அப்படின்னு அவளாலேயே போக முடியாம இருக்க அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் தள்ளிண்டு அங்க நின்றுட்டு இருக்கா, பெருமாளை சேவிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. ச பிரம்மா சசிவ சேந்திர சோக்ஷர பரமஸ்வராட்டுன்னு என்று ஸ்ருதி சொன்ன கணக்கிலே மூவரையோடே தேவஜாதிகள் எல்லாரும் உபலக்ஷணம் அப்படின்னு இந்த இடத்துல இவா பேர் மட்டும் சொல்றார் அப்படின்னா தேவர்கள் எல்லாரும் முக்கோட்டி தேவர்களும் இந்த இடத்துல உபலக்ஷணம், அதையும் அவாளும் அப்படின்னு சேர்ந்து எடுத்துக்கணும் அப்படின்னு துண்ணிட்ட அப்படின்னு அகமஹமிக்கம் அப்படின்னு ஒருவரை ஒருவர் ஒருத்தருக்கொத்தர் நெருக்கிட்டு இருக்காராம். நான் நான் நான் நான் முதல்ல நான் சேவிக்கணும் நான் சேவிக்கணும் அப்படின்னு. இந்த திருவனந்தபுரத்தில் அடியனுடைய அனுபவம் என்னன்னா, பெருமாள் தினமும் நான் திருவனந்தபுரத்தில் இருந்தால் தினமும் போய் பெருமாளை சேவிப்பேன். அங்க வந்து ரொம்ப சுலபம், ஏன்னா கியூல வந்து எப்படின்னா எல்லாம் வரிசையா நிப்பா, ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் தான். அந்த கியூ பெருசா இருந்தா கூட டக்கு டக்கு டக்குன்னு சேவையாகும். ஒருத்தர் ஒருத்தர் நிக்கிறதுனால யாரும் முன்ன போறது குறுக்க போறது அதெல்லாம் பண்ண மாட்டான், அவ பாட்டுக்கு வந்து பெருமாளை சேவிச்சுட்டு போவான். ஆனா இது திருமலையில மட்டும் எப்பயுமே அப்படி கிடையாது. ஒருத்தர் ஒருத்தர் தள்ளிண்டு, ஒருத்தர் இப்படி பூர்வா அப்படி பூர்வா, இவாளை தள்ளிண்டு அவளை தள்ளிண்டு இப்படியே தான் இருப்பான். அப்போ நம்ம நினைப்போம் என்ன, மனுஷாலாம் இப்படி இருக்காளே, கொஞ்சம் டிசிப்ளினா இருக்கலாமேனா ஆழ்வார் சொல்றாரு, மனுஷால உடுப்பா பாவம் அவ என்ன பண்ணுவா. தேவர்கள் பிரம்மருத்ராதிகளே அப்படிதான் இருக்காங்க, ஏன்னா பெருமாளை சேவிக்கணும்னு ஆசை, அப்படி தள்ளிண்டு தக்க தக்க தள்ளிண்டு இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு அவாளே அப்படிதான் இருக்கா அப்படிங்கிறார் அப்படின்னு. அந்தரங்க பக்தரான பகவத் அனுகிரகத்தாலே உள்ளே புகுந்து அப்படின்னு அவளுக்கு என்ன அப்பேற்பட்டதுன்னா, அத்தனை ஜென்மம் பண்ண புண்ணியம், அந்த கோவில் தேவஸ்தானத்துக்கே ஹெட்டா இருக்கலாம், பெரிய பெரிய மினிஸ்டரா இருக்கலாம், ஆனா பெருமாள் டக்குன்னு உள்ள போயிட முடியும், அப்படியே நிக்கணும் ஒரு இடத்துல. பெருமாளுக்கு உள்ள வந்து திருமஞ்சி நாயுடுதான் முதல்ல அந்த தர போடும்போது அவளாலலாம் உள்ள போக முடியாது, அந்த திருமஞ்சி நாள் வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஆனா இவா என்ன பண்ணுவா, டக்கு டக்குன்னு அந்த தரையை தள்ளிண்டு அப்படியே உள்ள போவா இல்லையா. அப்பேற்பட்ட அந்த எப்பேற்பட்ட பாக்கியம் அந்த மாதிரி இருக்க வேண்டும் என்று உகந்து சேவிக்கும்படியாயிற்று அப்படின்னு. கபட்ட பக்தி நாடக சூத்திரதாரர்கள் எல்லாரும் உள்ளே புகமாட்டாதே புகழறிதாய் வெளியிலே கிடந்து துவளும்படி அப்படின்னு. கபட்ட பக்தி இல்ல எல்லாம்னா பெருமாள் கிட்ட வருது எதுக்குன்னா, துட்டு கேட்கறதுக்கோ இந்த மாதிரி பூமியிலே கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன ஆசைக்காக வரவா, இப்படிலாம் பார்த்தா அவளே வெள்ள நிக்கிறா, எப்பேற்பட்டவாளா இருந்தா கூட கஷ்டப்படுறான். ஆனா இப்படிப்பட்ட வைகுந்த நீள்வாசல் அப்படின்னு அந்த பட்ட அப்பேற்பட்ட வைகுந்த நீள்வாசல் பக்தர்களும் அங்கதான் நிக்கிறா. ஆனா அந்த பாக்கியம் பாக்கியம்னு நிக்கிறா, அவா நிக்கிறதுக்கும் அப்புறம் வந்து ஏதோ பக்தி இதுல ஏதோ கிடைக்கும்னு வரவாளுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்புறம் தான் உமிழும் அப்படின்னு சொல்லும்பொழுது, பகவான இருக்க செய்தேயும் அர்ச்சாவதாரங்களாலே ஹவிஷ்ய நிவேதனமும் தாம்பூலாத்தியம் அப்படின்னு. அவர் சாட்சாத் பகவான் தான், தாம்பூலத்துக்கு கூட அவரே எடுத்து போட்டுக்க மாட்டாரா அப்படின்னு கிடையாது. அர்க்கியபாத்தியம் ஆச்சமணின்னு நம்ம வாய்க்கு பிடிக்கிறது அவரே ஜலம் எடுக்க மாட்டேனா, அர்ச்சாவதாரம் இங்க அர்ச்சாவதாரத்தினுடைய பெருமையா தான். அந்த கைங்கரியத்தை பெருமாள் பண்ண முடியும், அவர் பகவானா இருக்க செய்தேயும் அர்ச்சாவதார ரகசியம் அது. அர்ச்சாவதாரங்கள்னால அர்ச்சாவதாரத்துக்கு அங்க ஒரு தர்மம் இருக்கு இல்லையா. அங்க இப்ப அர்ச்சகாதான் அர்க்கியபாத்தியம் ஆச்சமதியெல்லாம் பெருமாளுக்கு எடுத்து சமர்ப்பிப்பா, அதனால நமக்கு இன்னும் பெரிய பாக்கியம். நேரையே ராமர் இருந்தா கூட வட்டியில் எடுத்துன்னு போய் கொடுக்கலாம் வாய்க்கு, அவர் அந்த கொப்புளி பேரா தெரியாது, அவர் தனியா போய் பண்ணிக்கலாம், அவரே பண்ணிப்பேர். திருமஞ்சனம் பண்ண முடியுமா அப்படின்னா அவரே போய் குளிச்சுப்பேர். ஆனா இங்க அர்ச்சாவதாரத்தில் அப்படி கிடையாது, நமக்கே அந்த கைங்கரியத்தை கொடுக்கிறார். அதனால அர்ச்சாவதார கைங்கரியம் இன்னும் மிக வசதி, அந்தரங்க கைங்கரியம் இன்னும் நேர விபவாவதாரத்தை கூட பண்ண முடியாத கைங்கரியத்தை நம்ம இங்க பண்ணலாம். அதனால இத சொல்லி சொல்றார், அதனால அந்த வட்டிலை நான் பிடித்துன்னு நிக்கணும் அப்படின்னு. அது இல்லாம உடனே உள்ள போனோம் அப்படின்றதெல்லாம் புகப்பெறுவேன் அப்படின்னு சொல்லும்பொழுது, மற்றும் உள்ள அந்தரங்க பரிசாரகர்களுடன் கூடி பின்னுட்ட செடையாளும் பிரமனும் இந்திரனும் புகமாட்டாத விடாதாலே நான் புக பெறுவேண்டும் என்கிறார். அவளால கூட போக முடியாத இருக்கிற அப்ப அந்தர்கத கைங்கரியம் பண்றதுக்கு நான் போய் போய் இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். அது அப்பேற்பட்ட ஆச்சரியமான அனுபவத்தோட, எதனாலன்னா போன பாசுரம் மீன் அப்படின்னு சொன்னதும் லக்ஷ்மணர், அந்த லக்ஷ்மணர் சொன்ன காரணத்தினால லக்ஷ்மணரே ஞாபகம் வந்து ஆதிசேஷனால அவர் போலே கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு. நம்ம எல்லா பாசுரத்திலையும் பார்த்துன்னு வந்தோம். ராமானுஜர் எப்படி இந்த பாசுரத்தின்படி கைங்கரியம் பண்ணார் அப்படின்னா, இந்த பாசுரம் ஆதிசேஷனாச்சு, அவர் சாக்ஷாத் ஆதிசேஷனுடைய அவதாரம் இல்லையா. நின்றால் குடையா நிருந்தான் சிங்காசனமாம்னு பெருமாளுக்கு எப்படிலாம் அந்தரங்க கைங்கரியத்தில் அவர் தான் இருக்கு. பிராட்டியும் பெருமாளும் கூட இருக்கும் பொழுது கூட அந்தரங்க கைங்கரியம் பண்ற அவரே மெத்தையாக இருக்கார், உக்காரத்துக்கு சிம்ஹாசனமாக இருக்கார், பெருமாள் நடக்கணும்னா திருவடியாக இருக்கார், குடையாக இருக்கார், அப்படி எல்லா விதமான கைங்கரியத்தையும் பண்ற அவருடைய சாட்சாத் அவதாரம் தானே ராமானுஜர். அதனால அவர் அப்பேற்பட்ட கைங்கரியம். இப்ப திருவேங்கடமுடியானுக்கு என்ன கைங்கரியம் பண்ணார் அப்படின்னா, பெருமாளுக்கு நாகாபரணம் சாத்தினாராம். பெருமாளுடைய இரு கைகளையும் பார்த்தா நாகாபரணம் ஆதிசேஷன் இருப்பார். அது காட்டுறதுக்கு என்னன்னா, சேஷன் அப்படின்னு நம்ம எல்லாரும் சேஷன் அப்படின்னு, சேஷனும் போலே ஆதிசேஷன் அவர். அவர் எல்லா அந்தரங்க கைங்கரியமும் பண்றதுனால, சேஷர்களுக்கு எல்லாம் முதல்வனாக இருக்கிறதுனால அவர் ஆதிசேஷன். அதனால அப்பேற்பட்ட அந்த ஆதிசேஷன் நாகாபரணத்தை பெருமாள் வந்து சார்த்தும்படியாக அந்த கைங்கரியத்தை இவர் பண்ணார் அப்படின்னு. பெருமாளுடைய வலது திருக்கையிலே வீரநரசிம்ம தேவன் அப்படின்னு ஒரு கோபுரத்தை கட்டின ஒரு மகாராஜா வலது கையிலே ஒரு ஆதிசேஷன் வந்து பிரதிஷ்ட பண்ண மாதிரி அங்க ஒரு ஆதிசேஷனை வச்சானாம் பெருமாள் கனவுலே வந்து சொன்னதுனால. அதுக்கப்புறம் பாஷ்யக்காரர் வந்து சேவிக்கும் பொழுது ஒரு கைகளிலே திருக்கைகளிலே தான் இருக்கு அப்படின்னு இடது திருக்கையிலையும் அந்த ஆதிசேஷனை பிரதிஷ்ட பண்ணேர் அப்படின்னு இன்னைக்கும் மூலவர் சேவிச்சா ரெண்டு திருக்கைகள்லையும் ஆதிசேஷன் இருக்கும். ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய கைங்கரியம் என்னன்னா, பெருமாளுக்கு சங்க சக்கரம், அவர் வந்து தொண்டமான் சக்கரவர்த்தி கொடுத்த திருப்பி சங்க சக்கராதிகளை கொடுத்தது பாஷ்யக்கார். இன்னைக்கு நம்ம பெருமாளை சேவிக்கிறோம்னா அந்த சங்க சக்கரத்தை நம்ம சேவிக்கும் பொழுது ஸ்ரீ பாஷ்யக்காரர் ஞாபகம் வரணும். அதே போல இடது திருக்கையிலே அந்த ஆதிசேஷனை பிரதிஷ்ட பண்ணதும் ஸ்ரீ பாஷ்யக்காரர். அதே போல கோவில்ல நாச்சியார் திருமொழி அப்படின்னு அந்த திருமஞ்சன சமயத்திலே ஏற்படுத்தினதும் ஸ்ரீ பாஷ்யக்கார். அப்படி எம்பெருமான் கோவில்ல போய் எம்பெருமான நம்ம ஞாபகப்படுத்திக்கிறோமோ இல்லையோ, எம்பெருமானாருடைய கைங்கரியத்தை நம்ம ஞாபகப்படுத்திக்க வேண்டும் அப்படின்னு அப்பேற்பட்ட ஆச்சரியமான இந்த பாசுரம். அந்த வந்து வைகுந்த நீள்வாசல் அப்படின்னு சொல்லும் பொழுது, அடியன் வந்து பாம்பேல ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஒரு மேனேஜர் இருந்தார். அப்ப எல்லாரும் கேட்பா திருமலையிலேருந்து வந்ததுனால எப்படியாவது எப்படி பெருமாளை சேவிக்கலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் கேட்டார், பெருமாளை எப்படி எப்படி சேவிக்கலாம், என்னென்ன டிக்கெட்லாம் இருக்கு அப்படின்னு கேட்கும்பொழுது அடியன் சொன்னேன், 500 ரூபாய் டிக்கெட் இருக்கு, அது வந்து விஐபிக்கு, போனா ஒரு அரை மணி நேரத்தில் சேவிச்சிடலாம். அப்புறம் 300 ரூபாய் டிக்கெட் வாங்கினா ஒரு 1.5 மணி நேரத்தில் சேவிச்சிடலாம். ஃப்ரீ டிக்கெட்னா 4-5 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொன்னேன். அவர் ஒன்றும் கஞ்சம்லாம் கிடையாது, நல்லா செலவு பண்ணுறவர் தான். ஓ, 5 மணி நேரத்திலேயே சேவிச்சிடலாமா, அப்படின்னா சரி அப்போ நான் ஃப்ரீ டிக்கெட்லேயே வரேன் அப்படின்ட்டார். ஃப்ரீ டிக்கெட்டா குழந்தை இருக்கே அப்புறம் வந்து கஷ்டமாச்சு அப்படின்னா, திருவேங்கடமுடியான் சேவிக்க 5 மணி நேரம் தானே, அது பெரிய பாக்கியம்பா, 5 மணி நேரம் கம்மி தான். அவரை சேவிக்கிறதுக்கு நான் ஒரு நாள் கூட நிக்கலாம், அதனால 5 மணி நேரம் தான் அது எங்களுக்கு பாக்கியம். அந்த லைன்ல நின்று எல்லா பக்தர்களோடு இருந்து சேவிக்கிறது தான் எங்களுக்கு உத்தமம் அப்படின்னாரு. குழந்தை கூட இருக்கே பாவமே அப்படின்னா, அதெல்லாம் பரவாயில்லப்பா, சின்ன வயசுலேருந்தே அப்படி நின்று அவளுக்கு சொன்னாதான் அவளுக்கும் அது புரியும். இல்லை நம்ம இப்பயே வந்து இந்த 300 ரூபாய் டிக்கெட் அப்படின்னு கொண்டு வந்து விட்டுட்டு அவள்லாம் அதுக்கப்புறம் அந்த டிக்கெட் கிடைக்கலாம் வரவே மாட்டா, அதனால சின்ன வயசுலேருந்தே கத்துண்டா தான் உண்டு இப்படியே போய் சேவிக்கிறோம் அப்படின்னா. அப்பேற்பட்ட சில மகான்கள் இன்னைக்கும் இருக்கா, ஏன்னா எப்பேற்பட்டவாளாக இருந்தாலும் எவ்வளவு சீக்கிரம் போய் சேவிக்கலாம், டிக்கெட் எப்படி கிடைக்கும் அப்படி கேட்கிறவா தான் நிறைய பேரே தவிர, இந்த மாதிரி பரவாயில்ல இருந்து நான் பெருமாளை சேவிக்கிறேன் அப்படின்றதா இருக்கான்னா, அப்ப அந்த வைகுந்த நீள்வாசல் அப்படின்றது நீள் அப்படின்னா பெரிசு, பெரிய கியூ காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு அர்த்தம் பண்ணல. பெரிய பரகால சுவாமி நீள்னு சொல்லும்பொழுது பெருமையுடைய வாசல் அப்படிங்கிற அந்த வாசல், அந்த வைகுண்ட கியூ காம்ப்ளெக்ஸ் நிக்கிறதே நமக்கு பாக்கியம். பெருமாளை சேவிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த பக்தர்களோட சேர்ந்து நம்ம நிக்கிறதே போறோம். அதனால நீள் அப்படின்றதுக்கு பெருமையுடை அப்படின்னு அர்த்தம் பண்றேன். அப்பேற்பட்ட அந்த வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ், அதுல பக்தர்கள் எத்தனை பேர் சேவிக்கணும்னு நினைக்கிறார். அந்த பெருமாளை சேவிக்கிறதே அவ பண்ண பல பல புண்ணியம்தான், பெருமாளுடைய சங்கல்பம் தான். அவரே வந்து இவாளுக்கெல்லாம் தரிசனம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா இவாளெல்லாம் காட்டிலும் பாக்கியசாலியாருன்னா அந்தரங்க கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அவ இன்னும் எப்பேற்பட்ட புண்ணியம் பண்ணா முடியும். ஏன்னா பெரிய பெரிய காலக்ஷேபாதிகள் மகான்கள் அவாள்லாம் கூட பெருமாளை சேவிக்க வரும்போது கொஞ்சம் கஷ்டம் தானே இருக்கு, ஆனா இவா தினமும் கிடைச்சிடுச்சே அப்படின்னா அது அவளுடைய அப்பேற்பட்ட கைங்கரியம், அது பாக்கியம், அவளுடைய ஆச்சாரியர்களுடைய அனுகிரகம் அப்படின்னு அதையே வந்து ஆழ்வாரும் பிரார்த்தனை பண்ணிக்கிறார். அப்பேற்பட்ட ஆச்சரியமான பாசுரம். பின்னிட்ட சடையானும் பிரமனும் இந்திரனும் துன்னிட்டு புகழறிய வைகுந்த நீள்வாசல் மின்வட்டச் சுடராழி வேங்கடக்கோன் தான் உமிழும் பொன்வட்டில் பிடித்துடனே புகப்பெறுவேன் ஆவேனே அப்படின்னு திருவேங்கடமுடியாரை பிரார்த்தித்து முடிக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குலசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.